எப்பா கேட்டியா, ஆசையா இருக்குமா? அவ புறாவ சொன்னடா போறம்பு. டான டான டான நான் உன்னோடு குஹூன் சீனு சீனு சீனு நீ தொட்டடலா சீனு மானு மானு மானு நான் உன்னோடு காஃபீன் கான கான கான நீ பார்த்தாலே நான் கான குண்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ ஜெகத்தால் ராஜானா சாஞ்சிட்ட மோமுன்னே எங்கெத்து நிக்காதடி உருகுதே உங்க நான்மை பார்த்து மயங்குதே இந்த பாவைதான் தவிக்குதே எல்லை தாண்டி பார்க்க தடுக்குதே பெண்ணானந்தம் உருகுதே மயங்குதே தவிக்குதே தடுக்குதே பெண்ணானந்தம் Lawyer, husband, even your royalty But I'm your daily shopping, it's guaranteed You're my Lisa, mama, I'm your naughty mommy Give me lifetime service warranty Yeah, mama, tinkle, come and mingle Namma kattila, naan thaa king Modern mama tha, aasa kundu tha Kanna kattu tha, give me ring Na sokku randi, vikku randi Now, why are you here? Ninga thane, yam partner? Onge kittu tha, kudu Tittikava, pattikava, கொத்தாடரேடி உருகுதே மயங்குதே தவிக்குதே தத்தடுக்குதே பெண்ணானந்தம் உருகுதே உங்க நான்மை பார்த்து மயங்குதே இந்த பாவைதான் தவிக்குதே எல்லை தாண்டி பார்க்க தடுக்குதே பெண்ணானந்தம் டான டான டான நான் உன்னோடு கூர்மீன் சீனு சீனு சீனு நீ தொட்டதெல்லாம் சீனு மானு மானு மானு நான் உன்னோடு கேஃபீன் கான கான கான குண்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ ஜெகத்தால் ராஜானா சாஞ்சிட்ட மோமுன்னே எங்கெத்து நிக்காதடி நல்லா இருக்கா? நானே தைச்சேன். Hey,